ಭಗವದ್ಭಕ್ತಜನಾರ್ತಿಹಂತುಃ ಪಿತೃತ್ವಮನ್ಯೇಷ್ವ ವಿಚಾರ್ಯತೂರ್ಣಂ ಸ್ತಂಭೇವತಾರಸ್ತಮನನ್ಯಲಭ್ಯಂ ಲಕ್ಷ್ಮೀಂಡುಸುಂಹಂ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೇ ಶ್ರೀಮದ್ರಂಗಷಠಾರಿ ಸಂಯಮಿವರಾಲ್ಲಬ್ಧಾಗಮಾಂತದ್ವಯಂ ಶ್ರೀಮದ್ವೀರರಘುದ್ವಹಾದ್ಯಷಠಚಿತ್ಪಾದಾರವಿಂದಾಶ್ರಯಂ ಶ್ರೀಮದ್ವೇದವದಂಸದೇಶಿಕಯತೇ ಕಾರುಣ್ಯವೀಕ್ಷಾಸ್ಪದಂ ಸೇವೇ ರಂಗದುರೀನ ಶಾಸನವಶಂ ನಾರಾಯಣಂ ಯೋಗಿನಂ ಶ್ರೀರಂಗವೀರ ರಘುಪುಂಗುವವೇದಮೌಳಿ ಕುರ್ವೀರಿತೀಂದ್ರಕರುಣಾಪರಿಣಾಮಭೂತಂ ಶೇಷಾಚಲೇ ಶುಚಿರಭೂತಿಜಶಾತ್ರಭೃಂದಂ ಶೇಷಾದ್ರಿನಾಥಗುರುವರ್ಯಮಹಂ ಪ್ರಪತ್ಯೆ ವೇದಾಂತದೇಶಿಕಯತೀಂದ್ರಕಟಾಕ್ಷಲಬ್ಧತ್ರಯ್ಯಂತಸಾರಮಣವದ್ಯಗುಣಂ ಬುಧಾಗ್ರ್ಯಂ ನಾರಾಯಣಾಧ್ಯ ಇತಿ ದುರ್ಯಕೃಪಾಭಿಷಿಕ್ತಂ ಶ್ರೀರಂಗನಾಥ ಇತಿ ಶೀಕರಮಾಶ್ರಯಾಮಃ ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕಕೇಶರೀ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾಹೃತಿ. ನಮಸ್ಸಭಾಯಿ, ದಿನಂತೋರುಂ தேசிகன் என்ற சேனலில் அடியனுக்கும் ஒரு வாக்சுத்தி ஏற்படுத்ததுக்கோசரம் வரதராஜ பஞ்சாசத்து என்கிற ஸ்தோத்திரத்தை பற்றி உபன்யாசம் செய்ய போகிறேன். இந்த அவகாசம் கொடுத்ததற்கு எல்லாருக்கும் நன்றி. உபன்யாசம்னாலே ஒரு தனி செயலி. என்னன்னாக்கா, எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் வேணுங்கிற விஷயத்துக்கு விஸ்தாரமான விளக்கமும், வேண்டாத விஷயங்களுக்கு சுருக்கமான விளக்கமும் தேவை. இவை இந்த இரண்டத்தில் எதை மாற்றி செய்தாலும் தவறுதான். அந்த வகையில் இந்த வரதராஜ பஞ்சாசத்தின்ற சுவாமி தேசிகன் அருளி செய்த, தேவாதிராஜன் விஷயமாக அருளி செய்த இந்த ஸ்தோத்திரத்தை அடியனுக்கு எட்டிய வரையில் உபன்யசிக்கிறேன். இதில் குணங்கள் இருப்பின் சீகரித்துக் கொண்டு குற்றங்கள் இருப்பின் க்ஷமித்தருள வேணுமாய் பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீ வரதராஜ பஞ்சாசத்துன்றது முன் சொல்லிய பிரகாரம் தேவாதிராஜன் விஷயமாக சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் அருளி செய்தது. 50 ஸ்லோகங்கள் அடங்கியதாக இருக்கின்றது இந்த ஸ்தோத்திரம். காஞ்சி க்ஷேத்திரத்திலே தேவாதிராஜன் எல்லோருக்கும், பக்தர்களுக்காக சேவை சாதிச்சுருக்கார். அயோத்தியா மதுரா மாயா காஷி காஞ்சி அவந்திகா புரி துவாரவதி செய்வ சப்தைதே மோக்ஷதாயகாக என்கின்ற விதத்தில் பெரும் புருஷார்த்தமாகிற மோக்ஷத்தை அளிக்க வல்லதாக விளங்கக்கூடியதான காஞ்சி க்ஷேத்திரத்திலேயே தேவாதிராஜன் வேள்ளியிருக்கார். இந்த காஞ்சி க்ஷேத்திரம் தேவாதிராஜன் பேரொருளாளன் எப்படி இங்கு வந்தார் அப்படிங்கிற விஷயத்தை கதைய பிரம்மாண்ட புராணத்தில் காஞ்சி மகாத்மியம் அப்படிங்கிற பிரகரணத்தில் முழுக்க முழுக்க சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னாக்கா, 300 காலத்தில் பிரம்மதேவன் பெருமாளை ஆராதிச்சு பெருமாளுக்கு பிரீத்தி பூதனாக ஆகணும், பெருமாளுடைய பிரீத்தியை பெறணும் அப்படின்னு நினச்சி அதற்குண்டான காரியம் அஸ்வமேத யாகத்தை பண்ணாக்கா பெருமாளுடைய பிரீத்தியை சம்பாதிக்கலாம் அப்படின்னு தீர்மானித்து, சாதாரண காரியம் கிடையாது அஸ்வமேத யாகங்கிறது. அதனால் அதற்கு ஏற்றவாறு இடத்தை நிர்மாணிக்கிறதுன்றது அவ்வளவு சாதாரண காரியம் இல்லை. அதனால் என்ன பண்ணார்னாக்கா, தேவலோகத்துக்கு உண்டான சிற்பி இருக்கார் இல்லையோ விஸ்வகர்மா, அவரை கூப்பிட்டு வரவழைச்சு இந்த அஸ்வமேத யாகத்தை எந்த ஒரு விக்னமும் இல்லாமல் நன்றாக நடத்துவதற்கு ஏத்த ஸ்தலம் எதுன்னு கேட்டாக்கா காஞ்சி க்ஷேத்திரம்தான். அந்த காஞ்சி க்ஷேத்திரம், அதாவது இன்னொரு பேரும் உண்டு, சத்யவிரத க்ஷேத்திரம்ட்டு. அந்த சத்யவிரத க்ஷேத்திரத்தில் இந்த அஷ்டமேத யாகம் பண்ணுவதற்கு உண்டான உரியதான யாகசாலை நீ பண்ணணும் அப்படிங்கிற போல பிரம்மதேவன் விஸ்வகர்மாவுக்கு ஆக்ஞையிட்டு, விஸ்வகர்மாவும் அதற்கேற்ற போல அந்த அஷ்டமேத யாகத்தை பண்ணுகிற விதமாக அனைத்து சௌகரியங்களும் நிறைந்த யாகசாலையை அந்த காஞ்சி க்ஷேத்திரத்தில் ஏற்படுத்துகிறார். எதுலன்னாக்கா அத்திகிரி அப்படின்ற ஒரு மலைக்குன்று, அதை உத்தரவேதியாக ஏற்படுத்தி அஸ்வமேத யாகத்தை செய்யறதுக்கு உண்டான யாகசாலையை பூர்த்தியாக நிர்மாணம் செய்து பிரம்மதேவனுக்கு இந்த மாதிரி பண்ணிவிட்டேன் அப்படிங்கிற போல சொன்னான். பிறகு சத்ருமுக பிரம்மாவும் அங்கே இருக்கக்கூடிய தேவர்கள், பல ரிஷிகள், முக்கியஸ்தர்கள் அனைவரையும் அழைத்து இந்த அஸ்வமேத யாகத்தை நடத்தினார். இந்த அஸ்வமேத யாகத்தினுடைய பிரதான பூதனாக தேவதை, பிரதான தேவதையாக இருப்பதுன்றது யாருன்னாக்கா பெருமாள் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தான். அந்த யாகத்தில் அளிக்கப்படுகிற பிரதானமான ஹவிசை வாங்கி கொள்ளுவ தேவதையை தான் பிரதானமாக நம்ம சொல்கிறோம். அந்த ஹவிசை பெருமாள் தானே நேரில் வந்து வாங்கிக்கணும் அப்படின்னு நினச்சிண்டு, பெருமாள் எங்கே இருந்தாலும் பெருமாள் தனியாக போக மாட்டேறான். நம்ம சம்பிரதாயம் பிராட்டியோடு சேர்ந்து தான் ஒருவன், எந்த இடத்துல பெருமாளை பற்றி மாத்திரம் சொல்லியிருக்குன்னாலும் அந்த இடத்துல பிராட்டியுடனும் சேர்ந்து இருப்பதாக சொல்வதாகத்தான் நாம் கொள்ள வேண்டும். அந்த விதத்தில் இப்போ அஸ்வமேத யாகம் செய்து அதனுடைய ஹவிசை பெறுவதற்காக பெருமாள் இங்கே புண்ணியகோட்டி விமானத்தில் இருந்து பிராட்டியோடு கூட உத்தரவேதியின், அங்கே யாகசாலையில் அமைக்கப்பட்ட உத்தரவேதியின் நடுவில் பெருமாளும் பிராட்டியும் தோன்றி அந்த முக்கிய ஹவிசாகிற வபாஹோமம் வபை அந்த ஹவிசை பெற்றுக்கொண்டார். பிறகு பிராட்டியும் எம்பெருமானும் நேரில் வந்து அந்த ஹவிசை பெறும் பாக்கியம் யாராலையும் யாருக்கும் கிடைக்காது. அப்படி கிடைச்சதுன்னாக்கா அவ்வளோ அது ஒரு மிக பெரியதான ஒரு அதிருஷ்டம். பெருமாளையும் பிராட்டியும் பார்த்த உடனே சதுர்முக பிரம்மாவுக்கு கொஞ்ச நேரம் தகச்சு நின்றான். பிறகு மற்றவர்கள் இருக்காளோ இல்லையோ அவள்லாம் ஒரு மயக்கத்தில் இருந்துட்டான். சிறிது நேரம் திகச்சு நின்ன பிரம்மா கொஞ்ச நேரம் கழித்து தன் நிலை பெற்று எம்பெருமானிடத்தில் ஒரு பிரார்த்தனை வச்சார். இங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் இந்த க்ஷேத்திரத்திலேயே ஏழி இருந்து எல்லோருக்கும் அபயத்தை அளித்து ரட்சிக்கணும், சதா சர்வகாலம் இங்கிருந்து பக்தர்களை பக்தர்களுக்கு கட்டாட்சம் கிருபா கட்டாட்சம் இவள் சாதிக்கணும் அப்படிங்கிறா போல எம்பெருமானிடத்தில் பிரார்த்திக்க அர்ச்சார்வமாக எழுந்தருள் இருந்து பக்தர்களை ரட்சிக்கணும்னு பிரார்த்திச்சு, பிறகு பிரம்மாவினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க எம்பெருமானும் பிராட்டியும் அத்திகிரி பெருமாள் அத்திகிரி அருளாள பெருமாள் வந்தார், ஆணைவரி தேரின் மேல் அழகர் வந்தார், கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார், கருத வரந்தரும் தெய்வ பெருமாள் வந்தார், முத்திமழை முகில் ஒழியும் முகில் வண்ணர் வந்தார், மூலமென ஓலமிட வல்லார் வந்தார், உத்தர வேதிக்குள்ளே உதித்தார் வந்தார், உம்பருதொழும் கடலுடையார் வந்தார்தாமே என்று சுவாமி தேசிகன் தனது பிரபந்தத்தில் சாதித்தருளியபடி காஞ்சி க்ஷேத்திரத்திலேயே எழுதியிருந்து நம்ம எல்லாரும் பக்தர்களை ரட்சித்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட காஞ்சி க்ஷேத்திரத்தில் எழுந்தருளியிருக்கக்கூடிய பெருந்தேவி நாயிகா சமேத ஸ்ரீ தேவாதிராஜ சுவாமி எம்பெருமானை பற்றி சுவாமி தேசிகன் தனது ஸ்தோத்திரத்தில் நிறைய ஸ்தோத்திர பாடங்கள் இருக்குது. அதில் வரதராஜ பஞ்சாசத்து, இந்த வரதராஜ பஞ்சாசத்து அதில் சுவாமி தேவாதிராஜனை பற்றி எல்லா விஷயங்களும் நிறைந்ததாக இந்த ஸ்தோத்திர பாடமானது நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்க. எல்லா விஷயங்களும்னாக்க வேதாந்த விஷயங்களும் சேர்த்து மற்ற அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அனைத்தும் இந்த 50 ஸ்லோகத்தில் அடக்கி சுவாமி தேசிகன் தேவாதிராஜன் விஷயமாக நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்க. இந்த விஷயத்தை, இந்த ஸ்தோத்திரத்தை பற்றி அடியேன் ஒவ்வொரு ஸ்லோகமாக ஒவ்வொரு ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்களில் உள்ள உள் அர்த்தம், சூக்ஷ்மமான அர்த்தங்கள் என்னவும் என்ன என்பதையும் அடியேனுக்கு தெரிந்த வரையில் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கு அர்த்தமாக அடியேன் உபன்யசிக்கிறேன். இதற்கு எம்பெருமானுடைய அனுகிரகமும் ஆச்சாரியாருடைய அனுகிரகமும் அடியேனுக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு அடியேன் விரமிக்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ கோபஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதீஷிகாய நமஹ.